ஸ்ரீமதே வராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாட்சாராஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வெங்கடபூஷண மகாகுரவே நமஹ, ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேதத்தி தேவநாத பரபிரம்மணே நமஹ. ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராஜ்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்த வேதாந்த நேதிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்ய வரியோமே சந்நிதத்தான் சதாகிருதி ஜயத்யாஸ்ருதசந்த்ரா சத்வாந்த வித்வம் சனோதய பிரபாவான் சீதயா தேவ்யா பரமௌ யோம பாஸ்கர. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீ ராமாவதாரத்தில் அந்த பெருமாள் எப்படி அயோத்தியை விட்டு கிளம்பின்றிருக்கார், இதை பார்த்து தான் தாழ முடியாத தாங்க முடியாத துயரத்தை தசரதன் எப்படி புலம்பி தீக்கிறார் என்ற பதிகத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பதிகம் 9 முதல் 5 பாசுரங்களிலே இந்த தசரதர் என்ன சாதிச்சார்னா, நன்மகனே உன்னை நானே நான் இழந்துட்டேன் உன்னை, நன்மகனே உன்னை நானேன்னு சொன்னார். நீ எப்படிப்பா காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எப்படி காட்டில் நடந்து போவ, எவ்வாறு நடந்தனை எம்மிராமாவோ கள்ளும் முள்ளும் நிறைந்த கொடிய கானகத்திலே நீ எவ்வாறு நடந்தனை அப்படின்னு 2 பாசுரத்தில் கேட்ட. 3 பாசுரத்திலே நீ நடந்து போயிட்ட, இருந்தாலும் இங்க பட்டு சயனத்திலே நீ கண்துயின்றவன் அங்கு கல்லடை மேல் கந்து இலக்கற்றனையோ காகுத்தான் அப்படின்னு 3 வாசகத்திலே ஆழ்வார் அருள் செய்தார். அடுத்ததுல, நீ கானகம் போறத நினைச்சு நான் என் மனசு இன்னும் வெடிக்காம இருக்கேப்பா, ஒரு தந்தையாய் இந்த மகனுடைய பிரிவு துயரத்தை தாங்க முடியல, நீ என்னை விட்டு போறேன்னு தெரிஞ்சும் என் மனசு இன்னும் வெடிக்காம இருக்கேன்னு சொன்னார். இதெல்லாம் எதால நடந்தது? கேகயர்கோன் மகளாய் பெற்ற வரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன். கேகையனோட மகளாய் அவதரித்த கைகேயினுடைய அந்த சொல்லை கேட்ட அரும்பாவிதான் கொடிய வினையேன், என்னாலேதான் நடந்தது, யான் என் செய்கேன் அந்தோ அப்படின்னு நீ காட்டில் போனா மெல்லடிக்கள் குருதி சார விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்ப வெம்பசி நோய் கூற, யாருமே போக முடியாத கனகத்துக்கு நீ போறேன்னு சொல்லி கிளம்பிட்டியேப்பா, அங்கு சென்றா உன் மெல்லடிக்கல் குருதி சோறுமே அப்படின்ட்டு இந்த தசரதர், நான் அறிவினையேன் பாவியின் சொல் கேட்டவன், இந்த அறிவினை வந்து என் வாயில வந்துருத்துப்பா, அதனாலே நான் உன்னை காடகம் போக அனுப்பிச்சுட்டேனே, என் மனசு தாங்கலையேன்னு மனசு விதும்புற. இதில் முதல் 5 வாசகங்களோட சுருக்கமான கருத்து, அதனை உபன்யாச விஸ்தாரமா பார்த்துட்டோம் நேத்தி. இன்னைக்கு அடுத்த 5 பாசரங்கள் ஒரு பலஸ்துதி பாசரம், மொத்தம் 6 பாசரங்களை இந்த ராமனுடைய அனுகிரகத்தை நாம் பார்க்க போறோம். அம்மாயன் ருகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேரு மார்வம், எம்மார்வத்திடையெழுந்த தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி, கைமாவின் நடையன்னவன் நடையும் கமலம் போல் முகமும் காணாது, எம்மானை என் மகனை இழந்திட்ட இடிதகையேன் இருக்கின்றேனே அப்படின்னு. இழிதகையேன் இழிவான குணங்களை உடைய நான் இன்னும் இங்க இருக்கேனே, இந்த பூலோகத்தில் இருக்கேனே அப்படின்னு தசரதர் விரும்புறார். இந்த வாசனத்தை தன் புலங்களாலே இந்த ராமனை என்னால் இனி அனுபவிக்க முடியாது, நான் அவனை விட்டுட்டேனேன்னு பரிதவிக்கிற ஆழ்வாருங்க. அம்மா என்று வந்தடைக்கும் ஆர்வ சொல், லோகத்தை ஒரு குழந்தை பிறந்தனா அம்மானு கூப்பிடும். முதல் வார்த்தை அந்த அம்மா என்ற சொல் கேட்ட உடனே அந்த குழந்தைக்கு சில புத்தி தெரியும் போது அந்த தாயா சொல்லி தருவா, இவர்தான் உன் அப்பா, அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லுவா. இது தந்தை என்ற சொல்லுக்கு விஷயம் அது. இங்க என்னன்னா, தசரதர் ராமன் பிறந்த பிறகு தன் அம்மாவும் தந்தையாகவும் பாவிச்சுட்டார். தந்தை இருந்தாலும் தானே ஒரு அம்மாவா இருந்து ராமனை அப்படி சீராட்டி தானாட்டி தன்னுடைய அந்த தந்தை பாசத்தை தாய் பாசத்தையும் கூட்டி வளர்த்திருக்க, அதனாலே இந்த ராமனுடைய பிரிவு அவரால தாங்கிக்க முடியல. 60,000 வருஷம் ஆண்டவர்னு சொல்றா, அத்தனால அவருக்கு பாவம் அந்த சந்ததி விருத்தியால பெருமாள் தானே சங்கல்பிச்சு தசரதம் ரோஜயாமாச என்ற ரீதியில அவருக்கு தவ புதல்வான அவதரித்தான். அப்படி அவன் அவதரித்தும் அவனை விட்டுட்டு நிற்கிறமேன்ட்டு இனிமே என்னை அம்மா அப்பா என்று அழைக்கும்படியான ராமன் சொல் நான் கேட்க மாட்டேனே அப்படின்னு அதை பாசுரமா கொண்டாருங்க. அம்மா என் துகந்தடைக்கும் ஆர்வ சொல் அப்படின்னு தந்தையே அம்மானு கூப்பிடுற மாதிரி இனிமே எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, அது கேட்காதபடி கேளாதே அப்படின்னு. சரி சொல்லுதான் கேட்கல, இனிமே அவன் வாய் திறந்து பேச மாட்டான், அவனை இனிமே நான் என் மார்வத்தோடு சேர்ந்து எப்ப நான் அணைச்சிக்கிறது சுவாமி திருவாபுரம் சாத்தின்ற அந்த மார்வு, அந்த ராமன் அந்த யவ்வராஜன் அணிசேரு மார்வத்திடையெழுந்த தழுவாதே, அவனை ஆலிங்கினம் பண்ணிட்டு என் மார்போடு அவன் மார்பை சேர்த்து ஆலிங்கினம் பண்ணுகிற காலம் இனிமே எப்ப வரும். தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி, கிட்ட கூட்ட உச்சிமான ஒரு புத்தம் கொடுக்க கூட இல்லையே அப்படின்னு தசரதர் வந்து இங்க அழுது புலம்புற. என்ன இனிமே இந்த எப்படி இந்த இந்த தாய் தந்தையர் என்ன, நான் தாயாவும் இருந்தேன் தந்தையாவும் இருந்தேன், என்னை விட்டு போயிட்டேப்பான்னு புலம்பினர். தச்ச திருஷ்டுவா மகாராஜோ புதகு புஜமுக்கியம் அபீர்யவான் உச்சை ஸ்வபேரண சுக்ரோதோஹாராகவா ஜகாசினவு அப்படின்னா, கை கைகிட்டேந்து வெளியில வந்து இவர் என்ன பண்றார் அப்படின்னா, கௌசல்ய மாளிகையில போய் தசரதர வந்து அங்க சயனத்துல படுக்க வச்சிடறான். மனசு விரும்பி கலங்குற தசரதர் அப்ப சொல்ற வார்த்தை, இந்த சூன்யமான மாளிகையே சூன்யமாயிடுத்துப்பா. பார்த்துட்டே இருக்கும் போது ரொம்ப பிரபலமா பொலிவோடு இந்த மாளிகையை ராமன் கலம்பி போயிட்டானே, இவன் போன பிறகு இந்த மாளிகையே சூன்யமாயிடுத்து, இந்த வீரம் மிகுந்த மாமன்னரான இந்த தசரதர் இருக்காரு என்ன பண்ணார்னா கைய மேல தூக்கி சொல்ற உரத்த குரல்ல, ஹா ராமா எங்க ரெண்டு பேரும் இந்த தாய் தந்தையர் ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டேப்பான்னு அழுது புலம்புற. என் மார்வத்திடையெழுந்த தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி அப்படின்னா, இப்படியாக எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டியே, இனிமே நான் உன்னை கட்டி அணைச்சு மார்போட மார்பணைச்சு உச்சிமோந்து எப்ப உனக்கு அவர் முத்தம் அளிக்க போறேன் அப்பா கைமாவின் அடையன் நம் என்னடையும். முதல்ல முதல்வரிலே வார்த்தைய சொன்னார், அடுத்ததுலே மார்போடுமா சேர்த்து அணைக்க முடியலன்னு சொன்னார், அடுத்து என் உதட்டால உச்சிமோந்து உனக்கு ஒரு முத்தம் அளிக்க முடியலையேன்னு பதறினார், அடுத்தது எம்பெருமானுடைய அதன் நடை அழகை இனிமே எனக்கு கிடைக்காதே கைமாவின் அடையன் நம் என்னடையும். திருவந்தபுரத்தில் ராமன் உற்சவத்தை புனர்வசு பங்குனி மாசத்துல 9 நாள் உற்சவம் நடக்கும், ரொம்ப வைபவமான உற்சவம் திருவேந்திரபுரத்தில். ஏன்னா இந்த வியாதியத்தில் அதை சொன்னாதான் செட்டாய் வரும், அதனால இங்க அடியன் ஊரை பத்தி பிரஸ்தாபிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. இருந்தாலும் இந்த சாத்துப்படின்னு வரும்போது என் மார்வத்திடையெழுந்த தழுவாதேன்னு சொல்லும்போது எம்பெருமான் திருவேணியில் அத்தனை துராவணத்தை சாத்தின்னு வந்து இந்த தசரதருக்கு ஒரு ஆலிங்கனம் கொடுக்கலையே, எப்படி எப்படி பெருமாள் அங்க அவ விவாதாரத்தை சாத்தின் இருந்தார்னு யோசிச்சு பார்த்தா, ஆச்சரியம் நம்ம அதை அனுபவிக்கலாம். திருவேந்திரபுரத்திலே 9 நாள் உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சாத்துப்படி ராமனுக்கு, ராமன் அந்த இடுப்பு அழகா வளச்சிண்டு கொஞ்சம் நெளிந்த திருமேனியோடு இடது கையிலே அந்த வில்ல வச்சுட்டு வலது கையிலே நம்பையும் பெருமாள் வச்சுட்டு அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு நாள் சந்தன காப்பு சாத்திப்பார். 7வது உற்சவத்தை ராமதாஸ் சாத்துப்படின்னு சொல்லுவா. எப்படி ராஜா எப்படி தன் திருக்கோலத்தோட இது போனோ அதை போல காலிலே அந்த பாதரட்சையும் சாத்திண்டு பிராட்டி லக்ஷ்மண சகிதமாக சிறிய திருவடியோடு பெருமானங்க ஒவ்வொரு ஒற்றத்தை விதமான சாத்துப்படி சாத்தி திருவாய்மொழியை திருச்சபை சாத்துவார். கோட்டி முடியும்போது 9 நாளும் மகாவீர விபவம் சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட அந்த ராமன் மேலே அருளி செய்யப்பட்ட அந்த மகாவீர வைபவம் ரொம்ப அற்புதமாக 9 நாளும் பூர்த்தியா திருச்சபை சாத்தியாகம் பெருமாள். அந்த மாதிரி இந்த அணிசேர் மார்பம்னா அந்த திருவாபரணத்தோட சாத்தி அனைத்து ஆவணங்கள் எம்பெருமான் சாத்தி தன் திருமார்போடு தசரதனுடைய திருமார்பை வச்சு அனுஷ்டிக்கிற நாளே நான் இழந்துட்டேன்னு தசரதன் சொல்றார். இப்படியாக அந்த ராமன் கம்பீரியமாக அந்த 9 நாளும் அற்புதமா அர்ச்சையிலே சபசாக ஒவ்வொரு ஊர்லையும் நடக்கிறது இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த மகாவீர வைபவத்தோட சேர்ந்த அனுபவம் எத்தனை கோட்டி பிரத்யேகமான ஒரு மந்திர புஷ்பம் பெருமாளுக்கு இப்படியாக அற்புதமா அர்ச்சனையை நாம் திவ்யதேசங்கள்ல அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த தசரதர் இந்த விபவத்தில் என்ன பண்ணா, இப்படி நான் ராமனை எழுந்துட்டேன்பா, இந்த அயோத்தியே கலங்கும்படியாக இவன் இந்த மாளிகையை விட்டு போயிட்டான், இவன் எப்படி போயிட்டான் சுவாமி அப்படின்னா கம்பர் காட்டுற இந்த இடத்துல பெருமாள் வந்து அயோத்தியை விட்டு கிளம்பி வெளியில வர சுமந்திரரோட இந்த ஊரே பார்த்து அழருது. என்ன சுவாமி அழருதுன்னா, கிளையோடு பூவை எழுத கிளறு மாடத்து உள்வுரையும் பூசை எழுத ஒரு அறியாப்பிள்ளை எழுத பெரியோரை என் சொல வள்ளல் வனம் புகுவான் சென்று உரைத்தல் மாற்றத்தால் அப்படின்னு கம்பர் சாய்கிறார். என்ன சொன்னா, ராமன் காட்டுக்கு போறான் சுவாமி, கிளியில அழுதுதான், நாகனவாய் பறவைகள் அப்படி அழுதுதான், இந்த உயர்ந்த மாளிகையிலே இருக்கும் என்ன பூசைனா பூனையா, அங்க பூனை கூட அந்த வாழ்ந்த அந்த மாளிகையிலே வாழ்ந்த பூனை கூட என் ராமன் எங்க ராமன் எங்களை விட்டு போறானே அப்படின்னு அழுது. இந்த ராமன் உருவத்தை கண்டிராத சிறு பாலகர்கள் இருக்காளே, அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ராமனை பிரிவை கேட்டு அழுது. இப்படி எல்லாமே ராமனை நன்கு அறிந்த பெரியவர்கள் நல்லா புத்தியோட ராமன் யாரு, சகல சௌந்தர்யம் நிறைந்தவனே அவன் இந்த அயோத்தியை விட்டு பிரிகிறான்னா அப்படி பெரியவாளுடைய மனசு என்னப்படும் சொன்னான். இப்படியாக ஒரு பாசுரம் கம்பர் கொடுக்கிறார். அடுத்தது வேறு யார் யார் அழுதான் சொல்றாரு, ஆகும் அழுத அதன் கண்டழுத அண்டலர்ந்த பூவும் அழுத. ஆகும் அழுத பசுக்கள் அழுதுது அன்று அதன் கன்று அழுத, கண்ணுக்குட்டி அழுது சுவாமி ராமன் இல்லாத, அண்டலர்ந்த பூவும் அழுத, பூ வாசத்தை கொடுக்கும் அந்த பூக்கள்லாம் மரத்தையும் சொரிஞ்சு கொட்டுறது அது பூக்கள் கூட அழுதுதுன்னு சொல்லறீங்க. புனல் புல்லழுத கல்லொழுகும் காவும் அழுத அப்படின்னு, இந்த நீர்நிலை உள்ள பறவைகள்லாம் அழுதுது, புல்லுனா பறவை, கல் ஒழுகும் காவும் அழுத அப்படின்ற, இந்த தேன்சரியம் மலச்சோலையிலே மலச்சோலைகளே அழுதுதான், களில் அழுத அப்படின்னர், யானைகள்லாம் அழுதுது, கால்வயப்போர் மாவும் அழுத, காலில் ரொம்ப பலிஷ்டமானது அந்த வலிமையுடைய போர் குதிரைகள்லாம் ராமன் இல்லாத அழுதுது. அம்மன்னவனை மாணவே அப்படின்னா, இப்படியான இவா போல தசரத சக்கரவர்த்தியும் அழுது புலம்பினான் அப்படின்னு கம்பர் வந்து ராமன் காட்டுக்கு செல்ல படத்தை காட்டுற. இப்படியாக கம்பன் காட்டிருக்க வஸ்து ராமாயணத்தை ஒவ்வொரு கட்டத்திலையும் தான் எதையதை இழந்து விட்டேன், இந்த ராமன் தன்னிடம் இல்லாததுனாலே தான் எதையதை இழந்து விட்டேன்னு தசரதர் வந்து ஒவ்வொரு பாசுரமா தசரதர் கூறும்படியாக அந்த ராமானு சுலோகங்களுக்கு அணிகலனாக இந்த குலசேகர பெருமாள் ஒவ்வொரு பாசுரத்தில் காட்டுறார். இப்படியாக கைமாவின் அடையன்னம் என்னடையும் கமலம் போல் முகமும் காணாது அப்படின்னு மூணாவது வரல சாய்கிறார் இந்த பாசுரத்துல. கைமாவின் அடை அவன் நடந்து வரதே அழகுப்பா. ஒரு யானை இப்படி நடந்து வரும்போது எப்படி நடந்து வருமோ அந்த அழகே நடந்து வருவான். அந்த நடை எப்படி இருந்ததுன்னா மென்னடைன்னு சொன்ன, ரொம்ப மென்மையான நடை, ரஃப் அண்ட் டஃப் இல்ல, சுலபராய் மென்மையான நடை. கமலம் போல் முகமும் காணாது, அந்தளந்த தாமரை புஷ்பம் போல இருக்கின்ற அந்த திருமுக மண்டலத்தை நான் என்று காணுவேன். எம்மானை எனக்கு ஐயனானவனே, என் மகனை என் புத்திரனே, என் வாத்சல்ய புத்திரனே, இழந்திட்ட இழிதகையன் இருக்கின்றேனே. இந்த மாளிகையை விட்டு நான் உன்னை அனுப்பிட்டேன்பா, நான் இழிவான குணமுடையவன், இப்படி செய்தும் ஒரு புத்திரன் என்னை விட்டு பிரிஞ்சு போயும் நான் இன்னும் உயிரோடு இருக்கேனே சுவாமி, இழிதகையன் இருக்கின்றேனே அப்படின்னு தன்னுடைய மனசு ஆர்த்தியை தசரதர் இந்த பாசுரத்திலே தன் புலங்களாலே இந்த எம்பெருவானை தன்னால் இனிமேல் அனுபவிக்க இயலாது என்று தெரிந்து இந்த பாசுரத்தை வெளிக்கொணர்றார். அடுத்த பாசுரம் ஏழாவது பாசுரம், பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து பூந்துகள் சேரல்குள் காமருடல் விடலொடுத்து கலரணியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமரு தோல் என் புதல்வன் யானென்று சரத்தக்க வனந்தாம் சேருதல் தூமரீர் இதகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே அப்படின்னு. சுமந்திரரே, நல்ல வேதமறிந்தவரே, வசிட்டரே, வேதத்தின் பொருளை உணர்ந்தவரே, எது பரத்துவம் தெரிஞ்சவரேப்பா, தூமரயீர் வசிட்டர்க்கும் சுமந்திரர்க்கும் இது விசேஷணம் இங்க. இது தகவோ அப்படின்னர், இது சரியா, இது இந்த ராமன் என்னை விட்டு போறானே, இது சரியா, இது தகுமோ சுவாமி, தூமரை பயின்றவர்களே, அதன் அர்த்தத்தை தெரிந்து பிரம்மம் எது அறிந்தவர்களே, நீங்க சொல்லுங்க. வசிஷ்டரே சுமந்திரனே சொல்லிரு நீரே, எப்படி இவ்வாறு சொல்லுது, சாஸ்திரம் இசையாததென்று சொல்லி திருத்தலாகாதோ சுவாமி. ஒரு ராஜா வந்து நாளைக்கு உனக்கு எவ்வளாஜ பட்டாபிஷேகம் சொல்லிட்டு மறுநாள் அந்த குழந்தைய காட்டுக்கு போன்னு சொல்லது இது ராஜதர்மமோ, நீர் இருவரும் எனக்கு புத்தி சொல்லி திருத்துங்கன்னு கேட்கிறார் அவாகிட்ட தசரதர். பூமருவனரும் கொஞ்சம் புஞ்சடையாக புனைந்து அப்படின்னு, இந்த பரிசுத்தமான வேதமறிந்தவர்களே, சுமந்திரனே வசிட்டனே, இந்த புஷ்பம் பொருந்தின மனமுள்ள சிக்கை தலைமயிரை உடைய புன் சடையா புனைந்து அப்படின்னர், இந்த இழிவான ஜடையாக தரித்து அழகிய பட்டாடை சேரத்தக்க அறையிலே இந்த காமரெழில்னு சொல்றான். அதாவது ஆசைப்பட வேண்டும் ஒளியுள்ள எழில்னா ஒளியின்னு அர்த்தம். இப்படி நீ எம்பெருமான் அற்புதமான கோலம் பூட வேண்டியவன், அவன் என்ன பண்ணிட்டான் சுவாமின்னா, ஒரு வகை புல்லு விழல்னா புல்லுக்கு பேர் சொல்றா பெரியவாங்க, தரித்து கொண்டு காமரடல் விழலடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி. அவன் எப்படி சௌந்தர்யமானவன் காம்பீரியமானவன் சுவாமி, தன்னுடைய அழகையெல்லாம் குறைச்சுண்டு எல்லா திருவாபணத்தையும் திரஸ்காரம் பண்ணிட்டு இவன் இந்த மர உரியான ஒரு வகையான புல்லை தரித்துக் கொண்டு அவனுடைய ஆபரணங்களை தரிக்காமல் தன்னுடைய அவயவ சோபையை இவன் மறைத்துக் கொண்டு அரச உரியும் இந்த நாளிலே இவன் காட்டுக்கு போயிட்டான் சுவாமி. இந்த கிழவனான யான் சர அப்படின்னர், ஏவரு தோடன் புதல்வன் யான் என்று சலத்தக்க வனந்தாம் சேர்தல், யான் இன்று செலத்தக்க இந்த கிழவன் நான் போக வனத்துக்கு போய் நான் தபஸ் பண்ணணும், நான் செல்லத்துக்கு முன்னாடி அவன் ஏமருதோடு என் புதல்வன் அப்படின்னார். நல்ல களிப்புட்ட தொல்களை பலிஷ்டமான தொல்களை உடைய எனது புதல்வன் ஸ்ரீராமன் எனக்கு முன்னாடி வனத்துக்கு போய் சேட்டான் சுவாமி. ஏமருதோடு என் புதல்வன் யான் இன்று செலத்தக்க வனந்தாம் சேர்தல், இது தகமா சிறு வயசுலே போயிட்டான சுவாமி. அங்க இவர் போனது சரியோ தப்போ அருமறையீர் தூமறையீர் எனக்கு நீங்க நியாயம் சொல்லுங்கன்னு கேட்கிறார் அவகிட்ட. நான் பண்ணதும் தப்பு, நாளைக்கு வந்து பட்டாபிட்டகம் சொல்லிட்டு மறுநாள் காத்தால கூட்டு குழந்தைய நீ வனத்துக்கு போன்னு சொல்றது என் தப்பு. ஆனால் அவன் இந்த சின்ன வயசுல ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியவன் தன்னுடைய அழகை மறைத்துக் கொண்டு திருவாபரணத்தையும் துறந்து அந்த மரவரிய தரிச்சுட்டு இவன் காணகம் சென்றது சரியோ அருமறையீர் எனக்கு சொல்லுங்கோ, என்னை சிக்ஷிங்கோ, எனக்கு புத்தி சொல்லுங்கோன்னு கேட்கிற தசரதர் வசிட்டரையும் சுமந்தரையும் பார்த்து அந்த பாசுரத்துல. ஏன்னா அப்படி அவர் மனசு வந்து எது பண்ணா திரும்பி ராமன் வருவான். இந்த ராமதேசியாவையே நான் திரும்பி எப்போ கண்டு கழிப்பேன், என் புத்திரன் என்னை விட்டு போயிட்டானே, நான் பண்ண பாபம் ஓ கொடிவினையேன்னு சொன்ன நடுவுல இப்படியாக இந்த கமலம்போல் முகத்தை நான் என்று திரும்பியும் காண்பேன், இவன் நான் போகக்கூடிய வனத்துக்கு சின்ன வயசுல அவன் போயிட்டான் சுவாமி, இது தவறில்லையோ அப்படின்னு சொல்ற அந்த பாசுரத்துல. அடுத்த பாசுரத்துல இந்த கைகை என்ன பண்ணிட்டா, தான் கெட்டு போனதும் இல்லாம பிறரையும் கெடுக்கிறாளே, இப்ப பிறரையும் கெடுத்து தானும் கெட்ட கைகேசியை பார்த்து ரொம்ப விழித்து பார்த்த சொல்ற தசரதர். பொன்பத்தார் அழில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றான் உண்மருங்கொல் மெல்லியையும் மருகியையும் வனத்தில் போக்கி நின்பற்றான் இன்மகன் மேல் பழிவிழைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என்பற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே அப்படின்னு. பொன் பெற்றார் அப்படின்னு சொன்னார், அதாவது ஸ்ரீமான்களுக்கெல்லாம் ஸ்ரீமானாக மேலான ஒளி பொருந்திய எழில் வேத புதல்வன் அப்படின்னு. எழில் வேதம்னா ஒளி பொருந்தியது அழகியமான ஒரு வேதம், வேத புதல்வன் வேத புருஷனாச்சேவன். கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கருகிரிமேல் நின் அனைத்தும் காக்கின்றான் என்று சுவாமி தேசிகனுடைய வாக்கு. இப்போ அப்படி வேதத்தின் பொருளான இந்த பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணிருக்கான். பொன்பத்தார் எழில் வேத புதல்வனையும் வேதவித்தான இந்த குமாரன் சுவாமி, அவனைப் போலவே தம்பி லக்ஷ்மணன் தம்பியையும் பூவை போலும் அந்த பூவை பட்சி போன்றவளே மின்னலும் தொடராத அது ஒப்பாகாத நுண்ணிய இடையுடைய பூவை போலும் மின்பற்றா நுண்மருங்கொல் வெள்ளியலன் மருகியையும் அப்படின்னர். மருகினா மருமகள் நத்தம் சீதைய சொல்லறீங்க. இப்படி வேதபுருஷனான அந்த ராமன் அவனையும் அவனை போன்ற அவன் தம்பியையும் பூவை போல இருக்கக்கூடிய எனது மருமகள் சீதை சுஷா மெல்லிய நுண்ணடைவுடைய இந்த சீதையையும் வனத்தில் போக சொல்லிட்டேப்பா வனத்தில் போக்கி அப்படின்னு அம்சுட்டியே அப்படின்னு கைகையை பார்த்து கேட்கிற தசரதர் இந்தத்துல. நின்பற்றான் நின்மகன் மேல் பழிவிழைத்திட்டு, அதாவது நீ என்னமோ புள்ளவாசம் வச்சுட்டு இருக்க ராமன் உனக்கு பிடிக்கும், இருந்தும் அவனை காணகம் போது சொல்லிட்ட உன்னுடைய உன் வயிற்ற திறந்து பெத்த அந்த புதல்வனான பரதனுக்கு பட்டம் கட்டணும்ட்டு நீ ஒரு யோஜனை பண்ணி, அதாவது உன் பற்றுதலுக்கிடமான உனது மகனான பரதனுக்கும் அவையன்மோ இந்த ராஜ்ய பரிபாலம் தான் கேட்ட மாதிரி அந்த துணியிலே நீ கேட்டு அவனுக்கும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திட்டியேன்னு சொல்ற. நின் பற்றான் இன்மகன் மேல் பழிவிழைத்திட்டு அப்படின்னர். அவனுக்கு ஒரு கெட்டுப்போன பெயரை ஏற்படுத்தி கொடுத்துட்டேமா, இந்த புதல்வனை விட்டும் ஜீவித்திருக்க முடியாத நான் நீண்ட உலகமான இந்த வானிலே என்னை போக்கறதுக்கு வழிவிழைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க, நீ என்ன என்னையும் வானத்துக்கு அமைச்சிட்டு சந்தோஷமா இருக்க போறியா, அதனால கேட்கறேன் என்பற்றாய் கைகேசி அப்படின்னு. எதுக்கோசரம் இதை பண்ணப்பா, இது பண்றதால என்ன பலன் கண்டுட்ட? ராவணனை காட்டுக்கு அனுப்புறதாலே உனக்கு என்ன பலன் வந்து சேர்றது? சொல்ற என் பெற்றாய் கைகேசி இரணிதாத்தில் இனிதாக இருக்கின்றாயே அப்படின்னு. ராமனையும் பிரிஞ்சுட்ட, லக்ஷ்மணனும் போயிட்டான், கற்புக்கரசியான சீதையும் என்னை விட்டு போயிட்டாப்பா, நான் இங்கே அநாதமாக இருக்கேன்னு சொல்ற. ஹா ராமா ராமானுஜா, ஹா வைதேகி தபஸ்வினி, நமாம் ஜானீத துக்கேன மிரியமான மமநாதவது அப்படின்னர். ஹா ராமா, ஓ லக்ஷ்மணா, கற்புக்கரசியான சீதையே, இந்த துக்கம் என்னால தாங்கிக்க முடியலையேமா, ஒரு அநாதை எப்படி ஆதரவற்று இருப்பானோ, இவ்வளோ பெரிய ராஜ்யம் எங்கிட்ட இருந்தும், இத்தனை வேலையாட்கள் இருந்தும், மந்திரிமார்கள் இருந்தும், வசிட்டர் இருந்தும், இத்தனை மனிதர்மார்கள் இருந்தும் நான் இன்று அனாதையாயிட்டேனே, ஒரு ஆதரவற்ற அனாதை போல நான் இருக்கேனே, என் உயிர் பிரிஞ்சின்றிருக்க இதை நீங்கள் அறியவில்லையோன்னு கேட்கிறார். ஹா ராமா ராமானுஜ, ஹா வைதேகி தபஸ்வினி, நமாம் ஜானீத துக்கேன பிரியமான மனாதவது அப்படின்னு. இப்ப அவரது துக்கமானது அப்படி தொண்டை அடைச்சின்னு வருது. பொன்பத்தால் எழில் வேத புதல்வனையும் தம்பியையும் புவை போதும் மின்பற்றான் உன்மருங்கொல் மெல்லியையும் வனத்தில் போக்கி நின்பற்றான் இன்மகன் மேல் பழிவிளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி இருடிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே. இந்த லோகத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கே, நான் ரொம்ப துக்கப்படுறேமா, மிக்க சுகம் பெற்றவனாய் பிழைத்திருக்கிறாய், இது என்ன பலனை கண்டுட்ட? என் பெற்றாய் கைகேசி அப்படின்னு, இதால உனக்கு என்னவா வந்துருத்து? வேத புதல்வன் பெருமான சொல்றீங்க, வசிஷ்டம் வபதேசினஹா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரையும் கூட சேர்த்துக்கணுவீங்க. ஏன்னா விஸ்வாமித்திர தான் இந்த சீத கல்யாணத்துக்கு பெருமானும் சீதையும் சேர்வதற்கு ஒரு உபாயம் பண்ணி அவர் யாக ரக்ஷணத்துக்கு கூட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதனால இந்த எழில் வேத புதல்வன் அவ ரெண்டு பேரும் வேற சொல்ல மந்திரத்தில் அந்த மாதிரி இந்த கைகேயானவள் தன்னுடைய சூழ்ச்சியினாலே இந்த ராமலக்ஷ்மண சீதை என்னை விட்டு பிரிச்சுட்டியே, நீ பிரித்ததலால் என்ன பலனை நீ கண்டுவிட்டாய் அப்படின்னு தசரதர் வந்து இந்த பாசுரத்தில் கைகேய பார்த்து ரொம்ப மனசு வெதும்பி சொல்றார். சரி, ரெண்டு புதல்வாலயம் இந்த கல்யாண குணங்களை ஈடுபட்டு இருந்து இனி இந்த பிரிவிலே ராமனுடைய அந்த விசேஷ குணத்தை நான் இங்கு இனிமே பார்க்க போறதில்லை. சரி, இன்னும் வேதான எனக்கு பிரிவுகள் இருந்தா அந்த பிரிவிலே நான் ராமனைத்தான் புதல்வனாக பெற வேண்டும் என்று இவர் வந்து மனசு வந்து இன்னொரு பாசுரம் அனுகிரகம் பண்றார். முன்னொரு நாள் மழுவாளி சில வாங்கி அவன் தவத்தை ஒற்றும் சற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது என்னை இவன் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்பு கயந்தாய் நின்னைய மகனாக பெறப்பெறுவேன் எழுவிரப்பும் நெடுந்தோள் வேந்தே. வேந்தே என் அரசனே, நெடுநாள் வேந்தே எழுபிறப்பும் உன்னை நான் பிரிஞ்சுட்டேன் இப்போ, ஆனா அடுத்த பிறவி இருந்தா அதிலேயும் நீயே எனக்கு மகனாக அவதாரம் செய்ய வேண்டுமப்பா, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு பெருமாள்கிட்ட கேட்கிறாருங்க. முன்னொருநாள் மழுவாளி சிலவாங்கி, உன்ன சீதையை மனம் புரிஞ்சுண்டு ஊருக்கு அயோத்திக்கு திரும்பும் போது என்னாச்சு சுவாமி, மழுவாளி கோடாலியே ஆயுதமாக உடைய அந்த பரசுராமனிடத்திலேருந்து விஷ்ணு தனுசை கைப்பற்றி அவன் தவத்தை உற்றும் சற்றாய் அப்படின்னர். அவருடைய முழு தவத்தையும் அந்த வில்லில நீ கொடுத்த அம்புக்கு இரையாக்கி அழித்தவனே. முன்னொரு நாள் மழிவாலை சில வாங்கி அவன் தவத்தை முற்றும் சற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாகக் கொள்ளாது. உன்னையும் சொன்னர், உன்னையும் எம்பெருமானே ராமா, உன் அருமையையும் உன் சிறப்பு இருக்கே, உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கே, உன் மோயின் வருத்தமும், அதாவது தன்னை பெற்ற தாயின் துயரம், அந்த துயரம் இருக்கே, அதை வந்து பிரதானமாக எண்ணாமல் ஒன்றாக கொள்ளாது அப்படின்னு, அதை பிரதானமாக எண்ணாமல் இந்த தகப்பன் இருக்கானே, உன்னை விட்டு பிரிஞ்சு தகப்பன் இருக்கானே, என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்பு கயந்தாய். சுருக்கமா என்ன சொன்னா, ராமா உன்னுடைய பெருமை அதை விட்டுட்டு அதுதான் வந்து உண்மையானது, அதை நீ மறந்துட்டு நான் சொன்ன வார்த்தை மெய்யும் நினைச்சிட்டு காணகம் போயிட்டியேப்பான்னு கேட்கிறார். அதாவது என்னையும் உன் தகப்பனையான என்னை என் மெய்யுரை கைகேசி என்ற அவளுக்கு நான் அறித்த வரத்தின் பலனாக நான் சொன்ன வார்த்தை காணகம் போ அப்படின்னு அவள் மூலமா சொன்ன வார்த்தை முக்கியம் என நினைத்து அதுதான் மெய்யும் நினைச்சுட்டு காட்டுக்கு போயிட்டே என் அப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கக்கூடியவனே, ஆனா இந்த பெருமாள் என்ன பண்ணுவானா, கையா சக்கரத்து என் கருமாணிக்கமே எந்தன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொடிந்த விதிவாய்க்கின்னு காப்பாரையோ கண்ணபிரான் அறையோ எனிப்போனாலே. உன்ன மாதிரி இல்லைன்னு ஒரு வார்த்தை ஒரு பொய்யாவான சொன்னா போரும் இந்த கிருஷ்ணன் கிட்டக்க, அவன் என்ன பண்றானா, எனக்கு மெய்தான் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வா சாதிக்கிற திருவாயம்பொழி அஞ்சாம்பத்துல. ஆனா இங்க பாருங்கோ, தசரதர் சொன்ன காட்டுக்கு போன்னு சொன்ன, நான் சொன்னதை மெய்யன்னு நம்பிட்டு காட்டுக்கு போயிட்டியப்ப, உன் மேன்மைய நீ வந்து வச்சுக்கலையே, உன்னையும் உன் அருமலையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது, அதை வந்து பெருசா நினைக்கல பாணி, என்னுடைய துயரத்தை நீ பெருசா நினைக்கல, நான் சொன்ன வார்த்தையை நீ புடிச்சுட்டியே, இப்படி ஒரு பெருந்தகையான குணம் இந்த திருக்கல்யாண குணம் உன்னிடத்திலே மட்டும் தானே இருக்கும், அப்படிப்பட்ட இந்த மகனை நான் நின்னையே மகனாக பெறப்பெறுவேன். என்னப்பா இன்னும் ஏழு ஜென்மம் எனக்கு இருந்தாலும் இல்லை, எத்தனை எத்தனை ஏழுன்னு ஒரு கணக்குக்கு சொல்லிக்க ஆழ்வாருங்க, இன்னும் நான் எத்தனை ஜென்மம் பெற வேண்டிய விஷயமாக இருந்தாலும் உன்னையே நின்னையே என் அருமை மகனே உன்னையே நான் மகனாக பெறப்பெறுவேன், புதல்வனாக பெறப்பெறுவேன், எழுபிறப்பும் நெடுந்தோல் வேந்தே அப்படின்னு. மிக்க அற்புதமான திருத்தோள்களை உடையவனே, நெடுந்தோல் வேந்தே என் அரசனேன்னு சொன்னார். இப்படியாக இந்த பாசுரத்திலே அவர் பெருமாளை விட்டு பிரிந்த அந்த இழப்பை இங்கு அற்புதமா கூறுற, எழுபிறப்பும் நெடுந்தோள் வேந்து நீதான் எனக்கு தவப்புதல்வனாய் எல்லா பிறவிலையும் பிறந்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் இங்க பிரார்த்தனை. சரி, இப்படி சொல்லிட்டாருங்க, அயோத்தியிலே நான் உட்கார்ந்துருந்தாக்க உன்னை எப்படி சேவிப்பேன்பா, வனத்தில் வரத்துக்கும் எனக்கு பிரசக்தி இல்லை இப்போ. சரி, இனிமே என்ன பண்ணலாம்னா, சரி நான் அவருடைய என் கதையை முடிச்சுக்கிறேன், அங்க போய் வானகமே மிக விரும்பி போகின்றேன், அங்க போயிட்டா பித்ருலோகத்துல அங்கேருந்து நான் உனக்கு அனுகூலம் பண்றேன்பா, இனிமே நீங்க திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இவ்வளவு நாள் எனக்கு பெருமாள் ஆயுசு போட்டிருக்கான்னு தெரியல, அப்படி நான் அங்க போயிட்டாக்க அங்கே நான் பார்ப்பேனே, பித்ருலோகத்தை நான் உன்னை பார்ப்பேனே பா. தேனகு மா மலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ கூணுருவில் கொடுந்தொடுத்த சொல் கேட்ட கொடியவள் தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரைத் துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே. மனுகுலத்தார் தங்கள் கோவே மனு சக்கரவர்த்தி அந்த வம்சத்திலே பிறந்து எல்லோருக்கும் ஆகி பெருமானா இருக்கக்கூடிய பெருமானே கோவே நீ கேட்டுக்கோன்னு சொல்ற. என்ன சொன்னார்? தேனகுமா மலர் கூந்தல், தேனல்ல புஷ்பித்த சிறந்த புஷ்பங்களை அணிந்த கூந்தலை உடையவளான கௌசலையும் சுமித்திரையும், ரெண்டு பேருக்கும் விசேஷம் முன்னாடி இருந்த பதம். கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ, திருவுள்ள ரொம்ப கலக்கம். சரி, ராமனுக்கு தான் 14 வருஷம் ஆக்ஞ அப்படின்னு சொன்னா சுமித்திரையின் மகனான இளைய பெருமாள் என்ன பண்ணான் சுவாமி? அவனையும் அம்சிட்டியேன்னு திருத்தாயார்களுக்கு வருத்தம். இருந்தாலும் ராம கைங்கரியம் முக்கியமாச்சேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னகா என்ன மனசுல வாங்கிண்டு இவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவே அவதாரம் பண்ணவன்னு சுமித்திரை அந்த லட்சுமணன் சொல்லி எழுப்புறா. அப்பா அண்ணா கைங்கரியம் முக்கியம், அவனுக்கு கைங்கிரம் பண்ணவதான் நீ பிறந்திருக்க, அதனாலே அவன் மனத்திருவுள்ளம் கோணாம நடந்துக்கோன்னு சொல்லிதான் அனுப்புறா. இருந்தாலும் சொன்னாலும் மனசுலே தன் புத்திரன் வந்து தன்னை விட்டு பிரிந்து கானகம் 14 ஆண்டுகள் செல்றானேன்னு சொல்லிட்டு இருக்கதான் செய்யும். அப்படி போகும்போது ஒரு வார்த்தை சொன்னா சுமித்திரை லக்ஷ்மணனை பார்த்து, அப்பா ஒரு காலம் ராமனை அவன் கண்களை பார்த்துறாத, உன் தோள்களை பார்த்துறா, திருவடி மட்டும் பாரு. ஏன்னா தோல் கண்டாரு தோளே கண்டாரு அப்படின்னு சொல்றா. அந்த அழகிலே நீ மயங்கு போயிட்டனா உன் கைவீரம் தடைபட்டு போயிடும்பா, அதனாலே தலை குனிந்து என்ன சொல்றானோ செய்யி அப்படின்னு உத்தரவு கொடுத்து அனுப்புறா. தேனகுமா மலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ. சரி, இவா ரெண்டு பேர் சொல்லிட்ட பட்டமகி ரெண்டு பேர் சொல்லி ஆச்சு, மூணாவது பட்டமகி சொல்லுமே. சொல்றார் இங்க, கூணுருவின் கொடுந்தொடுத்த சொல் கேட்ட கொடியவள் அப்படின்னு. கூணுருவிலே வந்த அந்த குப்தா என்ற கூணியினுடைய கொடுந்தொடுத்தாய் அந்த சொல்லை கேட்டவள் கொடியவளான தாசியினுடைய சொல்லைக்கு இசைந்து குரூர சுவாவம் உடையவளான கூணியின் சொல்லுக்கு இசைந்த அவளும் கொடியவள் இவளும் கொடியவள், கொடியவள் தான் சொற்கேட்ட கொடியவள். உன்னுடைய சுபாவமானது ரொம்ப குரூரமா போச்சு, என் தாசியின் சுபாவத்தை நீ கொண்டுட்ட கைகேயி அப்படின்னர். கூணுருவன் கொடுந்தொடத்த சொல் கேட்ட கொடியவள் தன் சொற்கொண்டு அவள் சொல்லையே முதன்மையாக சொல்லாக மதித்து நீ ஒரு வார்த்தை சொன்னதாலே ராமன் என்னை விட்டு போயிட்டான், இனிமே நான் இங்கிருந்து என்ன பிரயோஜனம், ராமனை என்னால பார்க்க முடியலையே. அதனாலே சொன்னர், இன்று கானகமே மிக விரும்பி நான் வனத்துக்கு ரொம்ப ஆசையோட போறேன். இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வடநகரை துறந்து, அதாவது நீ விரும்பி போன கானகம் இருக்கா, இந்த செழிப்பான செல்வத்தை விட்டுட்டு இந்த பட்டணமே எனக்கு வேண்டாம்னு துறந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நீ போன கானகம், நீ துறந்தது இந்த வளநகரை துறந்துட்ட, இந்த செல்வச்சீமானா இருந்தனி இந்த பெரிய அயோத்தி பட்டணத்தை துறந்துட்டு மிக்க விருப்பத்தோடே கானகம் சென்று விட்டாய்ப்பா, அப்படி நீ துறந்த இந்த வளநகரையும் நானும் துறக்கிறேன்னு சொன்னார். கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து, துறந்துட்டு என்ன பண்ண போறேன்னு சொன்னார் அடுத்து தசரத சக்கரவர்த்தி. நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் அப்படின்னர். நானும் வானகத்துக்கு யம பட்டத்துக்கு போறேன்பா, மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே. லோகிதாட்சம் மகாபாகம் முக்தமணிகுண்டலம் காமம் யதி ந பஸ்யேயம் கமிஷ்யாமி யமக்ஷயம் அப்படின்னு. காமம் யதி ந பஸ்யேயம், நான் ராமனை இன்னே பார்க்க போறதுல எப்படி இருந்தான் சுவாமி, ரோஹிதாட்சம் மகாபாகும், ரொம்ப சிவந்த கண்களை உடையவனாய் மகாபாகும் அப்படின்னு. ரொம்ப பலிஷ்டான தோளை உடையவன், அழகான பெருந்தோள்களை உடையவன், முக்த மணிகுண்டலம் ரத்ன குண்டலங்களை அணிந்து விடமான என் ராமன், ராமம் யதி நபஸ்யேயம், இந்த ராமனை நபஸ்யேயம் இனிமே பார்க்க போறதில்ல, இனிமே பார்க்க விட்டால் என்ன பண்ணுவேன் கேட்டார். கமிஷ்யாமி யமக்ஷயம் அப்படின்னு சாய்ச்சர் தசரதர் வாக்கு. இப்படி கானகமே மிக விரும்பி போகின்றேன், கானகத்தை நீ போன கானகம், மிக விரும்பி போன கானகம், உன் வழியிலே நானும் இந்த வடநகரை துறந்து கானகம் போல நான் வானகம் போறேன்னு சாச்சர். வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே. இந்த மனுகுலத்துக்கு ராஜாவானவனே என் ராமா, நானும் யமலோகம் போறேன், வானத்துக்கே போறேன்பா, அதான் சொர்க்கம்னு அர்த்தம். ஏன்னா இவெல்லாம் சக்கரவர்த்திகளாச்சு, சொர்க்கலோகம் யஜ்யாகம் பண்றவா. அப்படி அந்த அங்கே போறேன், அங்கேருந்து நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், அங்கே இருந்தாலும் நான் உன்னை பாப்பனேப்பா, இங்க நான் சைனத்திலே படுத்திருந்தா எப்படி உன்னை பார்ப்பேன், நீ 14 வருஷம் கழிச்சுதான் வரப்போற. அதனாலே நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனகுலத்தாறு தங்கள் போவே அப்படின்ட்டு தனது மனசோட ஆர்த்திய வந்து ரொம்ப அற்புதமா தசரதர் ஒரு புலம்பலாய் கொண்டு வந்து கொடுத்த அவரோட துணியிலேயே குலசேகர பெருமானும் இந்த 10 பாசனங்கள்ல அவருடைய மனோரதம் எப்படி இருந்தது அந்த ராமாவதாரத்திலே என்னும்படியாக அவர் வாக்காகவே கொண்டு நமக்கு அற்புதமான தமிழ் பதங்களை பிரயோகிச்சு பாசுரங்களா வெளிப்படுத்தியிருக்கார். அடுத்தது பலஸ்ருதி பாசுரம். ஏராந்த கடலறிமாலி ராமனாய் வரம்புக்க வதனுக்காற்றா தாராந்த தடவரட்டோல் தயரதன் தான் புலம்பியவ புலம்பல் தன்னை கூறாந்த வேல்வளவன் கோழி அருகோன் குடை குலசேகரன் சொற்செய்த சீராந்த தமிழ் மாலை இவை வல்லாறு தீரறிக்கண் செல்லாறு தாமே. தாமே செல்லார், செல்லாறு தாமே, எங்கு செல்லார்னு கேட்டா தீனறிக்கண் செல்லாறு தாமே அப்படின்னா. எப்போ செல்ல மாட்டார் அப்படின்னா, சீராந்த தமிழ் மாலை இவை வல்லார், இந்த குலசேகர பெருமான் கோழியர்கோன் குலசேகர பெருமான் அருளி செய்த இந்த பாசுரத்தையும் வல்லார், கற்று வல்லார், இசை வல்லார். அப்படிப்பட்டவர் என்னன்னா தீனறிக்கண் செல்லார், அதர்ம ரீதியிலே செல்ல மாட்டார்கள். பெரியவா சிஷ்டாச்சாரம் என்ன சொல்றதோ அதனுடைய வேத மார்க்கத்தின் மூலமே வா செல்வார்கள்னு சொல்ல வர ஆழ்வாருங்க. யாரை பத்தி நினைச்சான்னு கேட்டா ஏறார்ந்த கடுநெறிமாலி ராமனாய், அழக நிறைந்த ராமன் இருக்கானே, வனம்புக்க வதனுக்கு ஆற்றா அப்படின்னா, இந்த கரிய விஷ்ணு ரொம்ப தேஜஸ்வியான விஷ்ணு இருக்கானே, அவன் வனத்துக்கு போன கதை. ராமனாய வதரித்தான் கானகம் சென்றான், ஏராந்த கடுநெறிமாலி ராமனாய் வனம்புக்க வதனுக்கு ஆற்றா பெறாமல், அவன் புகுந்ததற்கு பெறாமல், தாராந்த தடவரை தோல் தயரதன், அதாவது தானாந்தன மாலை அணந்த அந்த திருத்தொழ்கள், விசாலமான மலை போன்ற திருத்தொழ்களை உடைய தயரதன் இருக்கானே, அவன் அழுது புலம்பி, அவன் அழுது புலம்பி தான் சொன்னதாய் தான் ராமனை பிரிந்த விஷயத்தை ஒரு வாக்காக வெளிப்படுத்தி, ஸ்லோகமாக வெளிப்படுத்தி அந்த சொல்லை இந்த குலசேகர பெருமான் தன் கூறிய சொற்களாலே கூறார்ந்த வேல்வரவன், கூறார்ந்த வேலாயுதத்தை தரிப்பவருமான கோடிய வம்சத்திலே சேரநகரத்திலே சுவாமியுமான அந்த வெண்கொற்ற குடையங்களை ஆட்சி புரிந்த இந்த குலசேகரன் இந்த ராஜாவான ஆழ்வார் செய்த தமிழ் பாசுரங்கள் பத்து இருக்கு. சீராந்த தமிழ் மாலை இவை வல்லாறு தீனறி கண் செல்லாறு தாமே. இவா தீய வழியிலே போமாட்டா, பெரிவா சொன்ன வேதமார்க்க ரூபமாகவே சிஷ்டாச்சாரத்தையே கடைபிடித்து அதன் மூலமாகவே எது தர்மம் எது சத்தியம்னு தெரிஞ்சு எது பரத்துவம்னு அறிஞ்சு அந்த பரத்துவத்துக்கே காங்கரியம் பண்ணும்படியான பேற்றை அடைவார்கள் அப்படின்ட்டு இந்த தயரதன் புலம்பலிலே ஆழ்வார் அற்புதமாக நமக்கு ஒரு பத்து பாசுரங்கள் கொடுத்து இந்த தசரத சக்கரவர்த்தி எம்பெருமானை பிரிந்த அந்த இழப்பு அந்த அவதாரத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னதை நமக்கும் ஒரு ராமபக்தி வரும்படியாக ராமன் பிரிந்தால் ஒரு புத்திரன் அவனுடைய திருத்தகப்பனார் அவருடைய மனசு எப்படி இருக்கும்ட்டு இந்த பதிகத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டி தன் புத்திரனை பிரிந்ததாரே தன் திருவுள்ளம் எப்படி இருந்தது, தான் எப்படி எப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை இழந்தேன், அவன் அழகை இழந்தேன், அவனுக்கு ஒரு புத்தம் கொடுக்க மாட்டான்னு ஏங்கினேன், என் மனசு அவன் பிரிஞ்சு வெடிச்சு போகாதானெல்லாம் சொல்லி எனக்கு நல்ல புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி சுமந்தரட்டியும் வசிஷ்டரையும் உபதேசம் பண்ணும்படியா தசரதன் கேட்டார். அப்படியான இவன் இந்த என் குழந்தை இல்லாத இந்த ஊரிலே நான் இருக்க மாட்டேன், நானும் வானகமே மிக விரும்பி போகின்ற மனகுலத்தார் தங்கள் கோவே அப்படின்னும்படியாக தசரதன் ராமனை பிரிந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்ற ஸ்திதியை பத்து பாசரங்களிலே அற்புதமாக ஆழ்வார் நல்ல தமிழ் சொற்களை கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்க. அடுத்த பதிகத்திலே என்னன்னா புல் ராமாயணத்தை நாம் அனுபவிக்க போறோம். அது பர்யந்தம் ஆஸ்தி காட்டு உத்தரவாயிண்டு கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.